ಗಜಾನನಂ ಭೂತಗಣಾದಿಸೇವಿತಂ ಕವಿತ್ತ ಜಂಬೂ ಫಲಸಾರ ಪಕ್ಷಿದಂ ಉಮಾಸುದಂ ಶೋಕವಿನಾಶಕಾರಣಂ ನಮಾಮಿ ವಿಘ್ನೇಶ್ವರ ಪಾದ ಪಂಕಜಂ. ಓಂ ಸುಮುಖಾಯ ನಮಃ. ಓಂ ಏಕದಂತಾಯ ನಮಃ. ಓಂ ಕಪಿಲಾಯ ನಮಃ. ಓಂ ಗಜಗರ್ಣಾಯ ನಮಃ. ಓಂ ಲಂಬೋದರಾಯ ನಮಃ. ಓಂ ವಿಘಟಾಯ ನಮಃ. ಓಂ ವಿಘ್ನರಾಜಾಯ ನಮಃ. ಓಂ ವಿನಾಯಕಾಯ ನಮಃ. ಓಂ ಧೂಮಕೇತವೇ ನಮಃ. ಓಂ ಗಣಾಧ್ಯಕ್ಷಾಯ ನಮಃ. ಓಂ ಬಾಲಚಂದ್ರಾಯ ನಮಃ. ಓಂ ಗಜಾನನಾಯ ನಮಃ. ಓಂ ವಕ್ರತುಂಡಾಯ ನಮಃ. ಓಂ ಶೂರ್ಪಕರ್ಣಾಯ ನಮಃ. ಓಂ ಮೀರಂಬಾಯ ನಮಃ. ಓಂ ಸ್ಕಂದಪೂರ್ವಜಾಯ ನಮಃ. ಓಂ ಮಹಾಗಣಪತಯೇ ನಮಃ. ನಾನಾವಿಧ ಪರಿಮಳ ಮಂತ್ರಪುಷ್ಪಾಣೀಂ ಸಮರ್ಪಯಾಮಿ. முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின் தாள் சரள் சரணம் சரணம் கணபதியே சரணம் சரணம் கணபதியே சக்தியின் மைந்த கணபதியே பரணும் பரணும் கணபதியே வந்தே அருள்வாய் கணபதியே சரணம் சரணம் கணபதியே இன்னல் நீக்கும் கணபதியே இன்ப ஜோதியே கணபதியே சரணம் சரணம் கணபதியே கண்ணே மணியே கணபதியே கண்ணே மணி கணபதியே கவலை நீக்கும் கணபதியே கண்ணே மணி கணபதியே கவலை நீக்கும் கணபதியே பொருளும் தருவாய் கணபதியே ஆவணி திங்கள் கணபதியே அடியே தொழுதேன் கணபதியே ஆவணி பணிந்தோம் கணபதியே சேவடி பணிந்தோம் கணபதியே செல்வம் அருவாய் கணபதியே செல்வம் தருவாய் கணபதியே. பொன்னிமணியே கணபதியே, பொருளும் தருவாய் கணபதியே. சேவடி பணிந்தோம் கணபதி.